கணபதி நின் திருப்பாதம் வாழ்க, ஸ்ரீ கணேசானின் மலர்பாதம் வாழ்க, கணநாதன் அருட்பாதம் வாழ்க, ஸ்ரீ கணநாயகன் பொற்பாதம் வாழ்க, ஓங்காரம் உயிர் மூலம் வாழ்க, அதன் ஒலியும் நீ வடிவும் நீ வாழ்க, விக்னேஸ்வர பெருமானே வாழ்க, வினை தீர்க்கும் திறம் வாழ்க. சோமகாந்தன் பிணி தீர்த்தாய் வாழ்க, சோமகாந்தன் பிணி தீர்த்தாய் வாழ்க, சுடராகும் ஐங்கரனே வாழ்க, வியாசருக்கு துணை நின்றாய் வாழ்க, அவர் விளைவித்த புராணங்கள் வாழ்க, தட்சனையும் காத்தனி வாழ்க, அவன் தவறுகளை பொறுத்த மனம் வாழ்க, அன்னை தந்தை உலகம் என்றாய் வாழ்க, நான்முகனின் பிழை பொறுத்தாய் வாழ்க, சிருஷ்டி நாயகனின் மருமகனில் வாழ்க, மாயன் சொன்ன சடாட்சரம் வாழ்க, அவர் மது கைடவர் தமை வென்றார் வாழ்க, வல்லாளன் மெய்யன்று வாழ்க, அவருக்கு வரம் தந்த வாரணனே வாழ்க, அவ்வையாற்று அருள் செய்தாய் வாழ்க, அந்த அன்னை அருள் நூல் வாழ்க. கண் கொண்ட பிணி தீர்த்தாய் வாழ்க, மனம் கனிவான கைமுகனே வாழ்க, ருக்மாங்கதன் பிழை தீர்த்தாய் வாழ்க, உயர் ஏகாட்சர மந்திரமும் நீ வாழ்க, இந்திரனும் வலிமை பெற்றான் வாழ்க, உன் இணையடியில் வளம் தோடி வாழ்க, பள்ளி உயிர்காதல் வாழ்க, மனம் முடித்து வைத்த புகழ் வாழ்க வாழ்க. கிருச்சிரமன் வெற்றிகளும் வாழ்க, அதை நடத்திய விக்னேஸ்வரனே வாழ்க, தேவர்களும் பதவி பெற்றார் வாழ்க, தந்த கணபதியும் அஷ்டாட்சரம் வாழ்க, கை கொடுத்தாய் விமலருக்கு வாழ்க, உன் கணேச மகாமந்திரம் வாழ்க, நீ படைத்த பாரதம் வாழ்க, வெண் போடுடைத்த கொடை வாழ்க. கத்தமனின் சதுர்த்தி நோம்பு வாழ்க, அன்று காத்தவனே கவுள் புறவா வாழ்க, நலன் கொண்ட சிறை மீட்டாய் வாழ்க, அன்று புழக்கை மாமுகனே நீ வாழ்க, திறமோங்கும் மழக்களிரே வாழ்க, சிவன் தேரின் அச்சு முறித்தவனே வாழ்க, முருகனுக்கு அருள்புரிந்தாய் வாழ்க, அந்த மயூரேச பதிவாழ வாழ. மன்மதனு கருள் செய்தாய் வாழ்க, கண்ணன் மகனாக அவன் பிறந்தான் வாழ்க, பிரத்யும்னன் குலம் காத்தாய் வாழ்க, அவன் சதுர்த்தியனும் விரத புகழ் வாழ்க, ஆதிசேஷன் முனை தொழுதான் வாழ்க, நலம் அத்தனையும் நீ கொடுத்தாய் வாழ்க, செப்பிரதனின் குரு நீயே வாழ்க, அருள் விரதத்தின் சீர்வாக வாழ்க. கலபனுடன் சுமித்திரையும் வாழ்க, கலபனுடன் சுமித்திரையும் வாழ்க, அவர் கடவுள் நீ உங்கள் நீ வாழ்க, ஜனகன்மனும் தெளிவித்தாய் வாழ்க, கல்வினை முதல்வா வேழமுகம் வாழ்க, கௌண்டின்யர் உணவு முறை வாழ்க, இந்த உவமையில் அருகம் உள் வாழ்க, காவிரையை கொண்டு வந்தாய் வாழ்க, நின் கார்வேலி திறம் வாழ்க வாழ்க. சாம்பனிட்ட வன்னித்தழை வாழ்க, உன் சன்னதியில் கண்ட நலம் வாழ்க, சமியோடு மந்தாரம் வாழ்க, அவர் தருவாக தழைக்கும் புகழ் வாழ்க, சுந்தரியும் குறை தேர்ந்தாள் வாழ்க, அருட்சுடரான தந்தி முகம் வாழ்க, வாதாபி போர் வெற்றி வாழ்க, அதை வழங்கியவும் பேர் வாழ்க வாழ்க. புகழ் நூல்கள் வாழ்க, உன் ஓங்கார பகர் நூல்கள் வாழ்க, முன்னிருக்கும் தும்பிக்கை வாழ்க, அன்பு முகம் காட்டும் பிள்ளையாரே வாழ்க, கும்பல் முக நம்பியேனி வாழ்க, ஓர் ஒப்பில்லாத திருமேனி வாழ்க, குணத்து குஞ்சரமே வாழ்க, உயர் இணைபாத மலர் வாழ்க வாழ்க. சதுர்த்தியிலே பிறந்தாய் நீ வாழ்க, சிவசங்கரனா துமை மக நீ வாழ்க, அகல் செவியன் இளங்களிலே வாழ்க, எழில் அமைந்த புழை நெடுந்தடங்கை வாழ்க, மூஞ்சூறு வாகனமும் வாழ்க, உன்முமதனால் வாய்மே நீ வாழ்க, மறை போற்றும் கணபதியே வாழ்க, நின் மணிப்பாதம் நிழல் வாழ்க. வாழ்க ஓங்கார மந்த வாழ்க.